சரணமய்யப்பா சுவாமி, சரணமய்யப்பா சுவாமி, சரணமய்யப்பா சுவாமி, சரணமய்யப்பா, சரணமய்யப்பா சுவாமி, சரணமய்யப்பா சுவாமி, சரணமய்யப்பா சுவாமி, திரைசூடிய சிவனொரு கணம் திருமால் மனதுடன் இணையவும் வனமீதில் நதி தழுவிட முழுமதியன ஒளிர் இறையவ சரணமய்யப்பா சுவாமி, சரணமய்யப்பா சுவாமி, ஸ்ரீவாசுதேவன் தந்த ஸ்ரீபூதநாதன் முந்தன் பாதாரவிந்தம் கண்ட ஆனந்தம் நெஞ்சில் பொங்கும் ஸ்ரீவாசுதேவன் தந்த ஸ்ரீபூதநாதன் பாதாரவிந்தம் கண்ட ஆனந்தம் நெஞ்சில் பொங்கும் சரணமய்யப்பா சுவாமி, சரணமய்யப்பா சுவாமி, சரணமய்யப்பா சுவாமி, கதபரிதபமகரி சரி கபதரி தபமகரி சரி கப பரமன் அருளும் மகனே அறிவருளும் குருவின் குருவே மிகும் புனித சபரிமலை மேல் குளிர் நிலவாய மரழகே பரமன் அருளும் மகனே அறிவருளும் குருவின் குருவே மிகும் புனித சபரிமலை மேல் குளிர் நிலவாய மரழகே நிதம் சரணமய்யப்பா சுவாமி, சரணமய்யப்பா சுவாமி, சரணமய்யப்பா பார் வழி வெளியேறி தழல் நீர் எனும் இவை அமைவதெல்லாம் இறையவனினதருளே கரிமலையின் நரச பார் வழி வெளியேறி தழல் நீர் எனும் இவை அமைவதெல்லாம் இறையவனினதருளே கரிமலையின் நரச சரணமய்யப்பா சுவாமி, சரணமய்யப்பா சுவாமி, சரணமய்யப்பா சுவாமி, சரணமய்யப்பா கத பத மகரி கபத சனி தீ கலினித மகரி கப பதத பதத ஜிதத மகரி கபத சனி தீனித கலினித மகரி கபத தத்த விதத்த வினோத மகரிஷிகளும் தொழும்பாத குருநாத ஹரிஹராத்மஜ பதம் புஜம் தாத்த விதாத்த வினோத மகரிஷிகளும் தொழும்பாத குருநாத ஹரிஹராத்மஜ பதம் புஜம் சரணமய்யப்பா சுவாமி, சரணமய்யப்பா சுவாமி, சரணமய்யப்பா கபதசனி பனித மகரி கப தசரி கபமகாரிசனி தப மகரி துயரிலையே மனமே வினை மாயமே அருள் மழை பொழிவானவனே பதமே கதி இனி துயரிலையே மனமே வினை மாயமே அருள் மழை பொழிவானவனே பதமே கதி சரணமய்ய சுவாமி, சரணமய்யப்பா சுவாமி, சரணமய்யப்பா சுவாமி, சரணமய்யப்பா பாணி நீத கபத மகரி கபத மனம் வாழும் அழகு ரூப உனையே மனம் வானம் பாடும் நினது பாத நிழலுரகரு காலம் வாழும் அழகு ரூப உனையே மனம் வானம் பாடும் நினது பாத நிழலுரகரு சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சாரி சனி தரி ஜோதி வடிவாக மலை மீது வருவாய் அடியார் விழிகளில் பரவச ஒளி தரும் இறைவாய் ஜோதி வடிவாக மலை மீது வருவாய் அடியார் விழிகளில் பரவச ஒளி தரும் இறைவாய் சீரும் புலிவாகனே புனிதாய் அழகா அருவாய் பல சரோருகம் நிரந்தரம் சரண ஒளியின் அலைகளில் நனைபவனே சிவன் மகனே மகர ஒளியின் கதிரன விரிபவனே கரிசுதனே அடர் அடவி நடுவில் சுடர் கவிதை வடிவே தடல் உருவே கனகமணி மாலை சூடும் உனது படியேறும் நேரம் இதயமெல்லாம் ஸ்வரமலராய் விரிவதனால் இசையோடு சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா